வணக்கம் ஐயா. பண்ணை பராமரிக்க அதை வடிவமைச்ச பிறகு அங்கே இருக்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ரொம்ப நல்ல கேள்வி. இதில் வந்து பராமரிக்கிறது அப்படின்ற ஒரு வேலையே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப குறைவு இதில் கிடையாது. ஒரு முறை நாம் பண்ணையை வடிவமைச்சிட்டுனா அது நீரை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அதனால் வந்து இதில் வேலை மிக மிக குறைவு, வேலையே இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் எப்படி மாற்றம் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கறதுக்காக நீங்கள் அந்த காட்டுக்கு போனால் போதுமானது. டெய்லியும் அங்கே போகணும் இல்லை அங்கேயே இருக்கணும் அப்படின்றது இல்லைங்க. நீங்கள் எந்த வேலை வேணால் பார்க்கலாம், எந்த ஆஃபீஸில் எந்த ஒர்க்கு, இன்ஜினியர் வேலை, எந்த வேலை வேணாலும் பார்க்கலாங்க. உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இந்த பண்ணையை வடிவமைக்க முடியும். ஏன்னா இதை டெய்லியும் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ போய் பார்த்தா போதும். அதுவும் நீங்கள் பயிர் வச்சா மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு டைமே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பயிர் இல்லை இல்லை நீர் கட்டமைப்பு மட்டும் உருவாக்குனா போதும் அப்படின்னும்போது அதுக்கு ஒரு முறை அமைச்சா போதுங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போவே தேவையில்லை. மழை காலம் அல்லது வெயில் காலங்களில் எப்படி மாற்றம் இருக்குதுன்னு போய் பார்த்தா போதுமானதுங்க. மிக மிக எளிமையான முறை இது. மிக்க நன்றிங்க. நன்றி.